மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராணி உன் வரவை ராப்பகலாயம் மனசு தேடுதடி. மணமேளம் காதில் கேட்குதா, மனசோடு தேனை வார்க்குதா. மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராசன் உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா. பூங்காத்து வீசுது அனல பூசுது, பொன்மானே பக்கத்திலே கொஞ்சம் வாமா. சேலை கட்டும் நந்தவனம் நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா. முத்தம் பதிச்சா நோய் முழுக்க தீர்ந்து விடும் வாமா. மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராசன் உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா. மணமேளம் காதில் கேட்குதா, மனசோடு மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதடி. மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசன் உன் வரவை ராப்பகலா என் மனசு தேடுதையா. மணமேளம் காதில் கேட்குதா, மனசோடு தேனை வார்க்குதா. மலையோரம் மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதலில்.